శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యామే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இந்த ஆத்மா வந்து சுகசித்தம், சுகசித்தம்னா ஸ்வயம் பிரகாஷம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து சாஸ்திர சித்தம், அனுபவ சித்தம் அப்படி எல்லாம் சொல்லிட்டோம். இப்ப அதுக்கு மேல விசாரம் பண்றோம். இப்ப ஆத்மாவுக்கு என்ன பேரு அப்படின்னாக்க பிரத்யேக ஆத்மா அப்படின்னு பேரு. இப்ப பிரத்யேக ஆத்மா அப்படின்னா பிரத்யக்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. இந்த பிரத்யக்தம்னாக்க என்ன அர்த்தம் சொல்றீங்க? பிரத்யக்தம் அப்படின்னு சொன்னாக்க அர்த்தம் எவ்வளவு முடியும்? அது எதை சொல்றது? பிரத்யக்ஷப்தத்தினால என்ன சொல்றீங்க? லோகத்துல ரெண்டு விதமான ஒண்ணு சொல்றோம், பிரத்யக்கு பராக்கு அப்படின்னு ரெண்டு சொல்றோம். பிரத்யக்குன்னா என்ன அர்த்தம், பராக்குன்னா என்ன அர்த்தம்? பிரத்யக்தம் பராக்தம் இது ரெண்டுத்தினுடைய உபபா விளக்கம் எப்படி சொல்றது? ஏன் அப்படின்னாக்க நையாயிகள் அவ ஒரு மாதிரி சொல்லிட்டு போறா, அத மாதிரி அத்வைதிகள் வேற மாதிரி சொல்லிட்டு போறா, நம்ம சித்தாந்தம் வேற மாதிரி இருக்கு, லோக அனுபவம் எப்படி இருக்கு, லோக அனுபவம் எப்படி இருக்கு அதை வச்சு சொல்லணும். அதனால ஏன் அதை மாதிரிதான் கேட்கணும், இந்த மாதிரி கேள்வி வருது அப்படின்னாக்க, இப்ப நாம என்ன சொல்லுவோம், அகம் அகம் அகம் அகம் நான் நான் நான் நான் அப்படின்னு வரதா இல்லையா? இதுதான் பிரத்யக்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அகந்தம் எங்க இருக்குதோ அங்கதான் பிரத்யக்தம் இருக்கு அப்படின்னு நாம் சொல்லிடுவோம். ஆனா நான் என்ன அகம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப அது என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க, நீ அப்படின்னு சொல்லுவீங்க. நான் திருப்பதியில் இருக்கிற நாராயணன் திருப்பதியில் இருக்கான், அவன் இருக்கான், அவன் அவர் அப்படின்னு சொல்றோம். அதாவது அகம் அப்படின்னுட்டு நான் சொல்லிக்கிறேன், நீங்க துவம் அப்படின்னு சொல்றீங்க, வேற நேர பக்கத்து துவம் சொல்றீங்க, இன்னொரு இடத்துல இருக்கிற சகா அப்படின்னு சொல்றீங்க, சகா அப்படின்னு சொல்றீங்க. அகம் துவம் சக இப்படி மூணு சப்தங்கள், தன்மை முன்னிலை படற்கை, இந்த மூன்று விதத்திலையும் லோகத்துல பிரயோகம் இருக்கு. இப்ப அகம் துவம் தான் பிரத்யக்தம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப தொன் லோகத்துல பிரயோகம் இருக்கா இல்லையா? அப்ப தொந்தமும் கூட பிரத்யக்தமா? அல்லது சகா அப்படின்னா தத்தான் அர்த்தம், தத்துவம் அல்லது இதம் துவம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதம் சப்தத்து பேர்ல வந்து அயம் அப்படின்னு சொல்றது, தச்சப்தத்து பேர்ல சகா அப்படின்னு சொல்லணும். அப்ப தத்துவம் அப்படின்னா தத்தா அப்படின்னு அர்த்தம், அயம் அப்படின்னு சொன்னா இதம் துவம். அப்போ துவம் அப்படின்னாக்க துவம் துவம் அல்லது யுஷ்மத்வம், யுஷ்ம சப்தத்து பேர்ல துவம் அப்படின்னு வரும். இதெல்லாம் படிக்க வேணாம். நான் நீ அவன் இவன் அப்படின்னு பிரயோகம் இருக்கா இல்லையா? இப்ப நான்றதுதான் பிரத்யக்தம் சொல்லிட்டாக்க அப்ப லோகத்துல வந்து ஆத்மாவையே இவன் சொல்றோம், நீன்னு சொல்றோம், அதுக்கு என்ன அர்த்தம் வருது? அதனால தனியா அவங்க ஒத்துக்கவே வேண்டாமே, ஒத்துக்கவே வேண்டாமே. அகம் தொம் அப்படின்னா நீ பிரத்யக்தமே சொல்ல வேண்டாமே, அல்லது இதுலதான் சமாதானம் எப்படி அது சொல்லுது? அதே மாதிரிதான் ஒரு அக்ரணைகள்லாம் இருக்கு பாருங்க, கடா இருக்குது, அந்த பானை அங்க இருக்குன்றோம், மனுஷாலையும் சொல்றோம் நாராயணன் அங்க இருக்குது அப்படின்னு. அந்த ஸ்ரீமுஷ்ணாண்டவன் அதை என்ன சொல்லுவேன், அத கூப்பிடு அப்படின்னு வேறு. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஆண்டவனை பத்தி அடைய சொல்லுவார், இந்த யாமனா இருக்குது அது 2000 ஸ்டோன் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாரு. அதையும் சொல்லுவேன். ஏன்னா அதாவது நம்ம பிரீத்தியால நாம சொல்றோம், நம்ம குழந்தைகளை நாம என்ன சொல்லுவோம், குழந்தை வந்தது என் பொண்ணு இருக்குதே அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து பிரீத்தியினால. ஆனால் இது அது அப்படின்னு சொல்றது அச்சேதனங்களை சொல்றோம் லோகத்துல. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் சரியா சொல்லலாம் வேண்டாமா? அப்ப பிரத்யக்தம்னா என்ன அர்த்தம், பராக்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்லணும். இப்போ உபனிஷத் வாக்கியம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுச்சு, கச்சித் தீரா பிரத்யகாத்மான ஐக்ஷத் அப்படின்னு சொல்றது. கச்சித் தீரா ஒரு சாதகன் உபாசகன் என்ன பண்றாங்கன்னாக்க, பிரத்யகாத்மானம் ஐக்ஷத் இந்த பிரத்யகாத்மான சொல்லாத சொல்லப்படுகிற ஜீவாத்மா அவனையும் பார்த்தான், அதாவது ஆத்மஸ்வரூபத்தை சாட்சா்காரம் பண்ணான். ஆத்மஸ்வரூபத்தை சுத்தாத்மஸ்வரூப சாட்சா்காரம் வந்தது அப்படின்னு சொல்லணும். இப்ப இதுல வந்து இந்த பிரத்யேக ஆத்மான்னு சொன்னதுனால ஆத்மாவுக்கு பிரத்யக்தம் இருக்கு அப்படின்னு இருக்குது, அது தெரியுறதா இல்லையா? அப்படின்னா அகம் துவம் அப்படின்றது என்னது? பிரத்யக்தம் இருக்குன்னு சொன்னாக்க அகம் துவம் அப்படின்னு சொல்லணும். அது என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, இது வந்து என்னன்னாக்க பிரத்யக்தம் அது மாதிரி இதம் துவம் அகம் துவம் எப்படின்னா இருக்கே அது என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த இதம் துவம் சொல்றது அக்ரணியில வரும். இது இதுன்னு சொன்னாக்க அக்ரணியில வரும். அயம் அப்படின்னு சொன்னாக்க அவன், அயம்னாக்க இவன் அர்த்தம், சஹா அப்படின்னா அவன் அர்த்தம். அதே இதம் அப்படின்னு சொன்னா இது, இதம்னா தது அப்படின்னா அது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இது அது அப்படிங்கிறது ஒரு அச்சேதனத்துல போய் முடியும், அதெல்லாம் பராக்காவே இருக்கும். அதே நான் அப்படின்னு சொன்னாக்க அது எதுல முடியும் அப்படின்னு சொன்னாக்க அகம்துவம்ல முடியாது. அகம்துவம் அப்படின்னு சொல்றதுனால அது பிரத்யக்தம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த அகம்துவம் இல்லையே நினைச்சுக்கோங்க, அது இதுவா போயிடும். இதுவம்னாக்க அக்னையோட அச்சேதனத்தை சொல்றது, பராக்க சொல்றதுன்னு ஆகும் அப்படின்னு சாதாரணமா ஒரு விளக்கம் கொடுக்கிறோம். உடனே அவன் என்ன கேக்குறா, இப்ப பிரத்யக்தம் அப்படின்றது என்னதுன்னாக்கா, இது நையாயிக்கா சொல்றது, இதை ஆரம்பத்திலேயே இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறேன். அவன் என்ன சொல்ற, ஆத்மா அப்படின்னாக்க தன்னை விஷயீகரிக்கிற ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கு. ஞானாதிகரணம் ஆத்மா அப்படின்னு அவர் சொல்றார், சர்க்க சங்கரத்துல அண்ணன் சொல்றார், ஞானாதிகரணம் ஆத்மா, ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது எதுவோ அது ஆத்மா அப்படின்னு அவர் சொல்றார், நையாயக்கால் சொல்றார். அதாவது தன்னை விஷயீகரிக்கிறது, தன்னை விஷயீகரிக்கிறது இருந்தோ அது ஞானம், அந்த ஞானத்துக்கு ஆதாரமா எது இருக்கோ அதுதான் ஆத்மா அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது பிரத்யேகு பிரத்யேகவியாது அனதிரேக அப்படின்னுட்டு உதயநாச்சாரியர் சொல்றாரு. என்ன அர்த்தம்னாக்கா, அறியப்படும் பொருள் அறிபவனாக இருக்கிறது, ஞாதாவாக இருக்கணும், அறியப்படும் பொருளாகவும் இருக்கணும், அது எது, அதுதான் பிரத்யக்கு அப்படின்னுட்டு அவர் சொல்ற. ஞாதா அவன் நம்மள மாதிரி ஆத்மஸ்வரூபத்துக்கு ஞானத்தை ஒத்துக்கல, ஆத்மஸ்வரூபம் ஞானம் அப்படின்னு அவன் ஒத்துக்கவே இல்லை நையாயிக்கா. அதாவது ஞாத்ருத்தம் இருக்கு ஜீவனுக்கு, அறிபவனாக இருக்கிறான், ஒரு விஷயத்த அறிபவனாக இருக்கான். ஆனால் அந்த அறியப்படும் ஆத்மா இருக்கோ இல்லையோ அதுக்கு சுரூப ஞானம் இல்லை, ஞான சுரூபம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவளுடைய பட்சம். அது ஏற்கனவே சொல்றோம், தூங்குற சமயத்திலாம் அது மாதிரி வர்றது இல்லையே, தூங்குற சமயத்துல அது மாதிரி இல்லையோ இல்லையோ, அகம் அகம் இல்லையே, நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம். ஆனால் அவன் வந்து அதை ஒத்துட்டு இருக்கான் நையாயிக்கார். ஆகையினால அறியப்படுவது ஆத்மா, அது ஞாதாவாக இருக்குது. அதனால இந்த ஞானத்துக்கு ஆதாரம் தன்னை அறிவதற்கு உபயோகப்படுற ஞானம் இருக்கே, அந்த ஞானத்துக்கு எது ஆதாரமோ அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு அவ சொல்ற. ஆகையினால ஆத்மா ஞான ஸ்வரூபம் அது வந்து சுயம் பிரகாசமா இருக்குது, அதுதான் பிரத்யக்ஷம், அந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ற நையாயிகாருடைய பட்சமா இருக்கு. இத சுவாமி இந்த ஸ்லோகத்துல முதல் வரியிலேயே அவன் சொல்ற இத மாதிரி சில பேர் சொல்றா அப்படின்னு. ஆனா சுவாமிகள் திருவள்ளம் இல்ல. ஏன் அப்படின்னாக்கா ஆத்மா வந்து ஞான ஸ்வரூபமாக இருக்கு, ஞான குணகனாக தர்மபூத ஞானத்தை உடையவனாக இருக்கான் ஆத்மா, அத மாதிரி சுரூபமும் ஞானமா இருக்கு, ஞான சுரூபத்தை உடையவன், ஞானமாகிற குண தர்மபூத ஞானம் அதை உடையவன் தான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. எது ஸ்ருதி, நம்ம வேத சித்தாந்தத்துக்கு விரோதமா சொல்ல மாட்டோம், வேதம் பிரமாணமா இருக்கு, அது எது சொல்றதோ அதுதான் நம்ம ஏத்துக்கணும். அதனால வேத சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லாம நம்ம சொல்லணும். ஆகையினால ஆத்மாவுக்கு பிரத்யக்ஷம்னு இருக்கு. அந்த பிரத்யக்ஷம் எப்படி, ஞான சுரூபமா இருக்கிறதுனால, ஞான சுரூபமா இருக்கிறதுனால அதற்கு பிரத்யக்ஷம்ன்றது இருக்கு. அந்த பிரத்யக்ஷம் இருக்கிறதுன்னா அது அகம் அகம் அகம் அப்படின்னுட்டு எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அவன் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம், லட்சணம் என்ன சொல்லு அப்படின்னாக்கா, ஸ்வஸ்மை பாசமானத்துவம், ஸ்வஸ்மை தனக்காகவே தான் பிரகாசிக்கிறது எதுவோ அது பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லணும். தனக்காகவே குணம் பாசமானத்துவம்ன்றது தர்மபூத ஞானத்துக்கு இருக்கு, ஆனா ஸ்வஸ்மை பாசமானத்துவம்ன்றது பிரத்யக்ஷத்துக்கு வேண்டிதான் இருக்கு. அதாவது நமக்கு வேண்டிதான், அகம் அகம்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியுது, அகம் அகம் அகம் என் விஷயமா, நான் ஆத்மா மம சுரூபம் ஞானம், அதனால அகம் அப்படின்னு எனக்கு தோன்றது, அந்த அகம்ன்றது உங்களுக்கு யாருக்கும் தோணாதே, அத மாதிரி வரவே வராது. அதனால சுஸ்மை பாசமானத்துவம் அப்படின்னு சொல்றதுதான் தனக்கோசரம் தானாகவே தோன்றுதல், தானாகவே பிரகாசித்தல், தனக்காக தானாகவே பிரகாசித்தல், இன்னொரு ஞானத்தை எதிர்பார்க்காம பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம், அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு. அதே தர்மபூத ஞானம் வந்து அதுவும் சுயம் பிரகாசம் தான், ஆனால் தனக்கு தானே அது பிரகாசிக்காது, தனக்கு ஆசிரியமா யார் இருக்காளோ ஞாதா தானே, அந்த ஞாதாவுக்குதான் அது பிரகாசிக்கும். தனக்கு ஆசிரியம் ஆத்மா, அந்த ஆத்மாவோட தெரியாம இருக்கும் அந்த ஞானம். அது என்ன பண்றது அப்படின்னாக்க, தன்னுடைய தனக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கே அந்த ஆத்மாவுக்கு பிரகாசிக்கும், தனக்கு தானே அது பிரகாசிக்காது. சுயம் பிரகாசமா இருந்தாலும் அது தனக்கு தானே பிரகாசிக்காது, அதனால அது பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் அதுக்கு ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. அது சுயம் பிரகாசமா இருந்தா கூட தர்மபூத ஞானம் பிரத்யக்ஷம் இல்ல, ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒண்டிதான் பிரத்யக்ஷம். அல்லது ஸ்வதஹ பரதோவா ஸ்வஸ்மை பாசமானத்துவம் அப்படின்னு சொல்லணும், அதாவது தனக்குத்தானே பிரகாசிக்கிறது, அல்லது தர்மபூத ஞானத்தினால பிரகாசிக்கிறது. இப்போ அகம் சுகி அப்படின்னு ஞானம் வந்து, அகம் சுகின்னு ஞானம் வந்ததுன்னா என்ன அர்த்தம், நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஞானம். நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லச்சே இந்த சுகம்ன்றது என்னதுன்னாக்க தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு நிலை. ஏன்னா ஏற்கனவே சொல்றோம் சுவாமி தத்தம் தகவலாக சாய்க்கிறார், இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோடு நாதிரித்தாக அப்படின்னு அத்ரவீசரத்தை சாய்க்க போறார். இச்சை துவேஷம் பிரயத்னம் அத மாதிரி சுகம் துக்கம் இது எதை சொல்லுங்க, அதெல்லாம் ஞானத்தினுடைய அவஸ்தைகள் நிலைகள் தான், சேதஸ்தான் அப்படின்ட்டு அங்க சாதிக்கிறேன் சுவாமி. ஆகையினால இப்போ சுகம்ன்றது ஒரு ஞானம் தானே, தர்மபூத ஞானம் தானே, அந்த தர்மபூத ஞானம் என்ன பண்றது, அகம் சுகி அப்படின்னு சொல்றது. சுகமா நம்ம இருக்க முடியோ, சுகத்தை உணர்கிறோம், நமக்கு சுகம் வரத்தேவே தெரியறது, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே துக்கம் வரத்தே அழுமுஞ்சியா மாறி இருக்கும், ஏன்னா நமக்கு தெரியறது எனக்கு துக்கம் வரதே அப்படின்னு தெரியறது எல்லாம் இது ஞானம், திரவபூத ஞானம். அது பிரகாசிக்கும் பொழுது அகம் சுகி அகம் துக்கி அப்படின்னு தவபூத ஞானத்தினால ஆத்மஸ்வரூபம் சில சமயத்துல தெரிகிறது. மொத்தத்துல என்ன, தனக்கு தானே தான் அகம் சுகின்னு எனக்கு தான் தெரியுது. நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க, நான் சுகமா இருக்கேன்னாக்கா என் மூஞ்ச பார்த்துட்டு என்னுடைய பிரவர்த்தியை பார்த்து செயல்களை வச்சுட்டு நீங்க அனுமானத்தினாலதான் அறுத்துட்டு உள்ள முடியும். ஆனா என்னுடைய ஆத்மஸ்வரூபம் சுகமா இருக்கா துக்கமா இருக்கா எல்லாமே நானே அறிந்து கொள்கிறேன். அதனால சொத பரதோபா பிரத்யக்தம் சொல்லப்பட்ட ஆத்மா, பிரத்யகான ஆத்மா தானாவே பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அது தனக்கு தானே தான் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னோம். அது மாதிரி பரதக தர்மபூத ஞானத்தினால, தர்மபூத ஞானத்தினால தனக்கே பிரகாசிக்கிறது அகம் சுகி அகம் துக்கி. அது மாதிரி அப்படியாவது அங்கீகரிச்சுள்ளாம். அதனால தன்னுடைய தர்மமான தர்மபூத ஞானம் அதை கொண்டும் தனக்கு தானே பிரகாசிக்கும் இந்த பிரத்யக்து. அத மாதிரி தானாகவே இந்த பிரத்யேகாத்மா பிரத்யேகமானது பிரகாசிக்கும் தனக்கு தானே, தனக்காகவே பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ பிரத்யக்தம் தான் ஆத்மாவுக்கு சுபாவம் அப்படின்னாக்கா ஏன் எல்லாரும் அகம் அகம் தெரிஞ்சுக்கிறது இல்ல, உங்களை நான் அகம் ஏன் சொல்றதில்லை, நீ தான் நான் நான் தானி அப்படின்னு ஏன் சொல்றதில்லை, நான் நான்றது உங்களையும் நான் நான் சொல்லணும், என்னையும் நீங்க நான் சொல்லணும், இத மாதிரி ஏன் சொல்றது இல்லை. ஒத்தருக்குத்தர் நான் அப்படின்னு என்ன நான் பிரித்து சொல்லிக்கிறேன், நீங்க அப்படின்ட்டு உங்களை நான் பிரித்து சொல்றேன், இத மாதிரி ஏன் வருது அது அப்படின்னு கேட்டாக்க அது வாஸ்தவம் அப்படி தெரியாது. ஏன் அப்படின்னாக்க நாங்க என்ன சொல்றோம், லட்சணம் சொஸ்மை பாசமானத்துவம் தான் சொல்றோம். தனக்குத்தானே பிரகாசிக்கிறது தானே அது, தனக்கு தானே அதுக்கு அதுதான் நாங்களும் கேட்கிறோம். தனக்கு தானே பிரகாசிக்கிறதுன்றது கூட அந்த பிரத்யக்தன்றது நானே எனக்கு ஏன் பிரகாசிக்க மாட்டேன், உங்க சுரூபம் உங்க சுரூபம் நான் ஏன் எனக்கு பிரகாசிக்கலன்னா இப்ப கேள்வி. அப்படி இல்லை, இந்த பிரத்யக்கு அப்படின்னு சொன்னாக்கா பிரத்யேக ஆத்மான்னாக்கா ஜீவாத்மாவை சொல்றதுன்னு சொல்லிட்டோம். ஜீவாத்மாவை சொல்றதுன்னு சொன்னாக்கா அது என்னுடைய சுரூபத்தை எனக்கு தான் அது காமிக்கும். அப்போ அந்த இடத்துல நான்கிற சப்தம் தான் அங்க அன்வயிக்கும். உங்களை சொல்லச்சே உங்களுடையது, இந்த வீடு என்னுடையது அப்படின்னு சொல்லச்சே ஏன் என்னுடைய வீடுன்னு சொல்றேன், உங்களுடைய வீடுன்னு ஏன் சொல்ல முடியறது இல்லை, ஏன்னா அது எனக்கு சம்பந்தப்பட்டது, எனக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால எனக்கே சொந்தமானதா இருக்கிறதுனால என் வீடு அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். அந்த மாதிரிதான் மம ஆத்மஸ்வரூபம் ஞானம். அப்போ அகமேவ பிரத்யேகாத்மா, அகமேவ ஆத்மான அகம் தான் வரும், நான் தான் வரும். ஏன்னா அந்த சப்தானுசாசனம் அப்படிப்பட்டது, ஏன்னா என்னை நான் சொல்லணும்னு சொல்லுங்க, என்ன சொல்றதுக்கு நான் தான் பிரயோகம், அகம் தான் பிரயோகம், உங்களை சொல்றதுக்கு துவம் அப்படின்னு தான் வரும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரயோகங்கள்லாம் அதுக்கு அதுக்கு அனுகூலமா தான் வர முடியும். அதனால என் அறிவினால் என்னோட ஞானத்தினால நான் அறிந்து கொள்கிறேன், உங்களுடைய ஞானத்தினால நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள், இப்படிதான் லோகத்துல இருக்கு. அதனால பிரத்யேகாத்மான்றது என் சுரூபத்தை நானே அறிந்து கொள்கிறேன், என் சுரூபத்தை என் தர்மபூத ஞானத்தினால் அறிந்து கொள்கிறேன், அப்படிதான் லோகத்துல இருக்கு. அதனால நான் வருது, அதனாலதான் சொஸ்மை பாசமானத்துவம் தனக்கு தானே தோன்றது அப்படின்னு நாங்க சொல்றது. அதே இன்னொருத்தரை பத்தி சொல்றது சொஸ்தை பாசமானத்தான் வராது. உங்களை பத்தி நான் தெரிந்து கொள்ளும் பொழுது இப்போ ஆத்மஸ்வரூபம் எல்லாருக்கும் ஞானம்தான், எல்லாருக்கும் நிறதிசைய ஆனந்தம் இருக்கு, எல்லாருக்கும் சேஷத்துவம் இருக்கு, எல்லாருக்கும் தாசத்துவம் இருக்கு, சரீரத்துவம் இருக்கு, அம்சத்துவம் இருக்கு, இத்தனை எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தா கூட எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருந்தா கூட அனுபவம்ன்றது அவாவாளுக்கு உண்டிதான் அனுபவம் வருது. அகம் அப்படின்றதோ அகம் சுகி அகம் துக்கின்றதோ எல்லாமே அவாவாளுக்கு தான் வருது, எல்லாருக்கும் வருது இல்லையா, உங்களுக்கு உங்களுக்கு தான், என்னுடைய எனக்கு என்னுடையதுதான் வரும், இதான் இது. அதனால நீங்க அதை வந்து இப்படி வராது, ஏன் வரல அப்படின்னு கேட்க முடியாது, தெரியாது. அதனால இது வராது அது. ஆகவே இந்த துவம் அப்படிங்கிறது இந்த கிரமத்துலதான் வச்சுக்கணும், அதனால அது வரது வராதுன்றது சரிதான். அது அதனாலதான் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார், பிரத்யக்கு பராக்குன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த என்னை குறித்து நான் அறியும் பொழுது அகம் அப்படின்னு எனக்கு தெரியிறது, அதை உங்களை பத்தி நான் அறியும் பொழுது நேர பிரகாசிக்கிறது இல்லையே, நீங்க உங்க சுரூபம் நேர பிரகாசிக்கிறது இல்லை, நேர பிரகாசிக்காததுனால அப்ப என்ன பராக் மாதிரி ஆகிடுறீங்க நீங்க, எனக்கு நீங்க பராக் ஆயிடுறீங்க. ஏன்னா இன்னொருத்தருக்கு பிரகாசிக்கிறது எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னாக்க, எப்படி ஒரு தர்மபூத ஞானமானது தனக்கு தானே பிரகாசிக்காம தனக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கே பிரகாசிக்கிறதோ, அத மாதிரி இன்னொரு ஆத்மா இன்னொரு வேறொரு ஆத்மாவுக்கு பராக்காக பிரகாசிக்கிறது, பராக்காக பிரகாசிக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். அதனால எனக்கு எப்படி பிரகாசிக்கிறது என்னுடைய சுரூபம் அப்படின்னா, எனக்கோசரம் சுரூபேன பிரகாசிக்கிறது. உங்களுக்கு அப்படி பிரகாசிக்கல உங்க ஆத்மா, எனக்கு உங்க ஆத்மா எனக்கு எப்படி பிரகாசிச்சது, உங்க ஆத்மா சுரூபமானது பராக் மாதிரிதான். அதனாலதான் நீங்க சொல்றீங்க உங்களுடைய அப்படின்னு பிரிச்சு சொல்றோம். அது அதனால சுவாமி சார் ஸ்வாபேக்ஷையாது ஸ்வபுத்தியா சுரூபேனவா பாசமானதையா பிரத்யகிச்சதே அப்படின்னு சுவாமி பாதிக்கிறார். சுவாபேக்ஷையா தன்னை வச்சுண்டு தன்னுடைய தனுபூத ஞானத்தினாலேயோ தன்னுடைய சுரூபத்தினாலேயோ எது பிரகாசிக்கிறதோ அதுக்கு பேரு பிரத்யக்கு அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். அதனால ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்கும் பொது, ஆத்மான்றது எல்லாரும் ஒண்ணுதானே, நீங்களும் ஆத்மாதான் நானும் ஆத்மாதான் பிரமாணம் ஆத்மாதான். ஆத்மத்துவம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் இருக்கு, ஆத்மத்துவங்கிற ஒரு தன்மை இருக்கே அது எல்லார்கிட்டையும் பொதுவா இருக்கு. ஆனால் பிரத்யத்துவம் அப்படின்றது அவாவாகிட்ட மத்திரம்தான், அவாவாகிட்டதான் பிரத்யேகாத்மத்துவம் பிரத்யத்துவம் அப்படின்னாக்க அகந்தம். நான் சொல்லணும் அதை அகந்தம் சொல்றது இருந்து பாருங்க, அது எங்கிட்ட மத்திரம் என்னுடைய சுரூபம் இருக்கு, உங்ககிட்ட மத்திரம் உங்களுடைய சுரூபம் இருக்கு. அதனால அவாவாக மத்திரமே இருக்கிறது பிரத்யத்துவம், அந்தந்த ஆத்மாக்கள் உண்டிதான் அர்த்தம் அது. அதனால தனக்கோசரம் தன்னுடைய புத்தியினாலேயோ தன்னுடைய சுரூபத்தினாலேயோ பிரகாசிக்கிறது தான் பிரத்யக்தம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆகையினால இந்த இடத்துல நீ உங்களுடைய அப்படின்றது ஏன், நான் ஏன் எல்லாருக்கும் வரலேன் அப்படின்னு நீ கேள்வி கேட்க முடியாது, அது வரவே வராது, நம்ம கேள்வியே வரவே வராது, அது வராது. அதுக்கப்புறம் இந்த அகந்தம்ன்றது எல்லா ஆத்மாக்கள்லயும் இருக்கு, அதுவும் சுவாரஸ்யம். அகந்தம்ன்றது எப்படி அந்தந்த ஆத்மாக்கள்ல பிரத்யக்தம்னு இருக்குதோ அத மாதிரி அகந்தம் அப்படின்றதும் எல்லா ஆத்மாக்கள்லயும் இருக்கு, எல்லா ஆத்மாக்கள்லயும் அது இருந்தது, அதையும் ஒத்துக்கணும். ஏன்னா எல்லாரும் அகம் அகம் சொல்றோம் இல்லையோ, அதனால அது இருந்தது. ஆனால் இது எங்கிட்ட இருக்கிற அகந்தம் உங்ககிட்ட வராது, உங்ககிட்ட இருக்கிற அகந்தம் எங்கிட்ட வராது. அதனாலதான் நான் அகம் அப்படின்னு என்ன சொல்லிக்கிறேன், நீங்க உங்கள அகம்னு சொல்லிக்கிறீங்க, அந்த கிரமம். அதனால ஒரு ஆத்மா தன்னை அகம்னு தெரிஞ்சுக்கிச்சு அது சுஸ்மை பாசமானத்தம் அப்படின்னு வந்துடுறது, அதனால பிரத்யக்தம் சித்திக்கிறது. அதே இன்னொரு ஆத்மா வரும் பொழுது அத மாதிரி வராது, அத மாதிரி வரதில்லை, வர்றதுக்கு பிரமேயம் இல்லை. காரணம் என்ன, உங்ககிட்ட உண்டுதான் உங்களுடைய அகந்தம் இருக்கு, என்னிட மட்டும்தான் என்னுடைய அகந்தம் இருக்கு, அவா கிட்ட மட்டும்தான் அவாருடைய அகந்தம் இருக்கு, அத மாதிரி பிரத்யக்ஷம் அப்படித்தான். ஆத்மத்துவம் மாத்திரம்தான் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஆகையினால அகம் அப்படின்றது என்ன நான் சொல்லிக்கிறேன், உங்களை சொல்ல துவம் பவான் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த கேள்வியே இடப்படாது அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ இவன் நீ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவன் அப்படின்னு சொன்னாக்கா இவன் சொன்னானே, அப்போ அந்த பிரத்யக்தம் இல்ல, பராக்கிரம் தானே இருந்தது. இன்னொருத்தருக்கு விஷயமாயிருக்கணும் இல்லையோ, தனக்கு தானே விஷயமானாக்கா பிரத்யக்கு, இன்னொருத்தருக்கு விஷயமானாக்கா பராக்கு அப்படின்னு தான் சொல்றீங்கோ. அவன் பராக் பார்த்துட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம், எத்தையோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். தனக்கு தானே அவன் பிரகாசிக்கல, பராக் பாக்கலாம் பராக்கு பாக்கலாம் தமிழ் சொல்றா பாருங்க இதான். அதாவது தனக்கு தானே தன்னை கூட சிந்திக்காம எதையோ பார்த்து போறான் அப்படின்னு சொல்றது பராக் அப்படின்றது. இப்போ இன்னொருத்தருக்கு விஷயமாகிறது அப்படின்னு சொன்னா பராக், பரஸ்மை பாசமானத்தம் பராக், சொஸ்மை பாசமானத்தம் பிரத்யக்கு அப்படின்னுட்டு ஒத்துக்கிறேன். இப்ப சொஸ்மை பாசமானத்தம் இருக்குது, ஆனால் அது எப்போ அகம்னு தோன்றச்சு. ஆனால் அயம் சஹா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் இவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப பரஸ்மை பாசமானத்தம் வந்துருட்டேன். பரஸ்மை பாசமானத்தம் வந்துட்டதுனால இன்னொருத்தருக்கு அவன் வந்து விஷயமாயிடுறான் அப்படின்னு வந்துடுது. இன்னொருத்தருக்கு விஷயமாயிடுறான் வந்துட்டுனாக்க அப்ப பராக்க ஆயிடுவானே அவன். பராக்க ஆயிட்டாக்க எப்படி கடத்தை பார்த்தாக்கா அயம் கடகா பராக்கு, ஏன்னா இன்னொருத்தருக்குதான் அது விஷயமாகிறது கடம். அது சொஸ்மை பாசமானத்தும் அது கிடையாது, சொஸ்மை பாசமானத்தும் அதுக்கு இல்லாததுனால இது வந்து பராக்காதான் இருக்கு, அது ஜடமா போயிடுறது இல்லையோ. அப்போ இந்த ஜீவாத்மா கூட அயம் இவன் சகா அவன் அப்படின்னு இன்னொருத்தருக்கு விஷயமாறதுனால பராக்கா போயிடுவே, அவனும் ஜடமாயிட்டவே அப்படின்னு கேள்வி வர்றது. அப்போ இவனுக்கு ஜடப்பொருள் அப்படின்றத இருக்குது, அஜடப்பொருள்னு இருக்குது. அப்ப ஜடமும் சொல்லலாம் அஜடமும் சொல்லலாம்னு நீ ஒத்துக்கிறியா? ஏன்னா அது மாதிரி கேள்வி கேட்கிறான். ஏன்னா அப்படி லோகத்துல இருக்கே, நான் அவனை பார்த்து சொல்றேன் அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னுட்டு அவளை பத்தி எனக்கு விஷயமா இருந்தா இல்லையா என் ஞானத்துக்கு. அதனால அந்த நீ வந்து பராக்கம் ஒத்துண்டோம், பராக்கம் ஒத்துண்டாக்க அப்போ ஜடத்தம் வந்துருமே. ஜடத்தம் வந்துருச்சுனாக்க நீ தான் பிரிச்சு சொல்றக்க அஜட பதார்த்தங்கள் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்ட. அது என்னதுன்னா பிரத்யக்கு, அது ஜீவன் ஈஸ்வரன், ஜீவாத்மாவும் ஈஸ்வரன் ஆரம்பத்திலேயே இந்த சாஸ்திர ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. ஜீவ ஈசோன்ய ஆத்மா அப்படின்னு சொல்லிருக்கார். பிரத்யக் பதார்த்தங்கள் ரெண்டு, ஜீவனும் பரமாத்மாவும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சொல்லிருக்கார். ஜீவ ஈசோன்ய ஆத்மா அப்படின்னு. அதனால இப்போ வந்து பிரத்யக்கானது பராக்கா மாறிடுச்சுனாக்க அது ஜடமா மாறிடுமேன்னு கேள்வி. அது வாஸ்தவம்தான். நான் வந்து ஜடம்னு அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், ஜடம்னு அது அர்த்தம் கிடையாது. ஜடம்ன்றது எப்போன்னா கொத்திமங்கலம் சுவாமி அழகா அதை பிரிச்சு சொல்ற. எப்படி சொல்றேன்னாக்கா, பரஸ்மை பாசமானத்துவம் அப்படின்றது இருக்கு, ஆனால் பரஸ்மாயேவ பாசமானத்துவம் அப்படின்னு சொன்னாதான் விரோதம். பாருங்க என்ன அழகான பதப்பிரயோகம். ஏவ காரணம் இது பாருங்க, பரஸ்மாயேவ பாசமானத்துவம் சொன்னாதான் ஜடத்துவம். அதாவது இப்போ கடம் இருக்கு, கடம் இருக்கு, படம் இருக்கு, அச்சேதனங்கள்லாம், அச்சேதனங்கள்லாம் இன்னொருத்தருக்கு உண்டிதான் பிரகாசிக்கும், இன்னொருத்தருக்கு மட்டும்தான் பிரகாசிக்கும் இந்த ஜட பதார்த்தங்கள்லாம். ஆனால் பிரத்யக் பதார்த்தம்ன்றது தனக்கு தானேவும் பிரகாஷிக்கும், தனக்கு தானாகவும் பிரகாஷிக்கிறது, இன்னொருத்தருக்கும் பிரகாஷிக்கும். அதனால பரஸ்மை பாசமானத்துவம் அப்படின்றது நாங்க சொல்றோம். அதே ஜடத்துக்கு எப்படி சொல்றோம், பரஸ்மாயேவ பரஸ்மை ஏவ பாசமானத்துவம், இன்னொருத்தருக்கே பிரகாஷிக்கிறது, இன்னொருத்தருக்கே பிரகாஷிக்கும். அந்த ஏவகாரம் இருக்கு, ஏவகாரம் சேர்ந்து இருந்ததுன்னாக்க அது ஜடத்துல போய் முடியும், ஜடத்துல முடியும். அதே ஏவகாரம் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ பிரத்யக்களையும் அந்த பராக்தம் வரும், பிரத்யக்களையும் வரும். என்ன நோக்கத்துல விஷயம் மாறுது, அனுபவத்தை வச்சுட்டுதான் எல்லாம் சொல்றோம். ஸ்ருதி ஒண்ணு, அனுபவம் ஒண்ணு. ஸ்ருதியானது ஏற்கனவே சொல்லிட்டு போயிடுத்து, சயன் ஜோதி புருஷா ஹிருத்யந்தர் ஜோதிஹி அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுத்து. இது பிரகாசத்தோட உடையது, பிரகாசத்தை உடையது, சயன் பிரகாசமா இருந்து ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அதே மாதிரி அகம் அகம் அகம் அப்படின்றத நமக்கு லோகத்துல இருக்கு, அதனால மானச பிரத்யக்ஷம் இருக்கு. அத மாதிரி ஸ்ருதி சொல்றது அந்த அனுபவம் இருக்கிறதுனால இது ஸ்வயம் பிரகாசம், அது தனக்குத்தானே பிரகாசிக்கிறது அப்படின்றத சிந்திச்சுடுது. ஆனால் அதுக்கு மேல என்ன கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நீ அவன் இவன் அப்படின்னு பிரயோகம் இருக்கே, அப்ப இன்னொருத்தருக்கு விஷயம் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம் அது? அப்ப வந்து இன்னொருத்தருக்கு விஷயம் ஆகுதுன்னு தானா பிரகாசிக்கல? இப்ப என் சுரூபம் உங்களுக்கு பிரகாசிக்காது, அதான் சொன்னோம், என் சுரூபம் உங்களுக்கு பிரகாசிக்காது, உங்க சுரூபம் எனக்கு பிரகாசிக்காது. அது பிரகாசிக்காததுனால அயம் அப்படின்னு என்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு நான் சொல்றேன், அவன் இவன் நீ அப்படின்னு நான் வந்து பிரிச்சு சொல்றேன். அப்படி பிரிச்சு சொன்னேன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ தர்மபூத ஞானத்துக்கு விஷயம் ஆகிறது, விஷயம் ஆகிறதுனால இன்னொருத்தருக்கு பாசிக்கிறதுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அதனால பராக்தம், பராக்தம் இருக்கு, அதை ஒத்துக்கணும். பராக்தம் இருக்கு, பிரத்யேகாத்மாவுக்கு கூட ஜீவனுக்கு கூட பராக்தம்ன்றது வரும். பிரத்யேகம் எப்படி இருக்கோ பராக்தமே இருக்கும், ஆனால் ஜடத்துவத்தை அது கொண்டு வராது. ஏன் அப்படின்னாக்கா, ஜடத்துவம்னா என்ன அர்த்தம்? தான் சுயம் பிரகாசிக்காமல் இன்னொருத்தருடைய ஞானத்துக்கே பிரகாசிச்சுட்டு இருக்கோம், இன்னொருத்தருக்கோசரமே பிரகாசிக்கிறது எதுவோ அதுதான் ஜடமா இருக்கும். ஆனால் அஜடம்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தருக்கும் பிரகாசிக்கும், தானும் பிரகாசிக்கும். சுவாமி வந்து நியாய தத்துவத்தை சொல்லும் பொழுது யோகேச்சி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதஹ தம்ப்ரண்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமயம் சாதிச்சிருக்கார். தத்துவத்தை சந்தனாதிகாரத்துல இதை சாதிச்சிருக்கார். இப்ப யோகேச்சி யுகவத் சர்வம் சதா பிரத்யக்ஷேன சுவதஹான்னு ரெண்டு பதம் இருக்குங்க. தானாவும் பெருமாள் கடாட்சிக்கிறான், எல்லாத்தையும் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான். யோகவேத்தி யுகப ஒரே சமயத்துல எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான். எப்படி அறிஞ்சுக்கிறான் திரிமொழியோ? பிரத்யக்ஷேனம் நேராம பாக்குறான். சுவயம் பிரகாசமா போயிடுவே அவங்க எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான். அதுவும் இருக்கு, பிரத்யக்ஷமாவும் பார்க்கிறான், பிரத்யக்ஷமாவும் தன் ஞானத்தினால் அறிகிறான். அது சொதாக பிரகாசிக்கிறது எல்லாம் எம்பெருமானுக்கு, எல்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துக்களும் எம்பெருமான் தானாகவும் அறிகிறான், அவனுக்கு அனைத்தும் பிரகாசிக்கின்றன. அத மாதிரி இருக்கு, அந்த மாதிரிதான் ஜீவாத்மா. அது உதாரணத்துக்கு சொல்றதுதான், அது எல்லா விதத்திலும் அதை எடுத்துக்க முடியாது. ஜீவாத்மா பிரத்யேகாத்மாவா இருக்கான். அது பிரத்யேகத்துவம் எப்ப வரும்? தனக்குத்தானே பிரகாசிக்குச்சே, அகம் அகம் அகம் அப்படின்னு சொல்லச்சே மாத்திரம் அந்த பிரத்யக்ஷம்ன்றது வந்துடுது. அதே இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது, இன்னொருத்தர் நம்மளை பத்தி விவகரிக்கும் பொழுது நீ அல்லது அவன் இவன் அப்படின்னு வழக்காடல் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, இது வந்து பராக்தம் இருக்கு, அந்த பராக்தமானது ஜடத்துவத்தை வைத்துக் கொண்டு அல்ல. ஏன்னா ஞானத்துக்கு விஷயம் மாறுது உனதான். ஏன்னா அவனுக்கு நான் வந்து பிரகாசிக்க முடியாதே, அவங்ககிட்ட போய் நான் வந்து அகம்னு பிரகாசிக்க முடியுமா? அது சர்வேஸ்வரனுக்கு ஒண்டிதான், அது நமக்கு அதன்தான் கிடையாது. ஆகையினால பிரத்யக்ஷம் பராக்தம் இது ரெண்டும் இருக்கு ஜீவாத்மாவுக்கு, ரெண்டும் இருந்தா கூட அது ஜடத்துவத்தை கொண்டு வராது. இது சர்வேஸ்வரனுக்கே உண்டு, பகவான் கூட அவன் சொதாக அவன் பிரகாசிக்கிறான், நம்ம வந்து உபாதனங்கள்லாம் பண்ணி அவனை அறிந்து கொள்கிறோம், அவன் சாட்சாத்காரம் நமக்கு வருது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? பகவானே அவன் மாதிரி அவன் சொல்றோம், பகவான நேர பார்த்து பேசுறா, அதுவும் இருக்கா இல்லையா? யோகிகள்லாம் நேர பார்த்து பேசுறா. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப சொன்னேன் திருக்கச்சனம்பிகள் தேவப்பெருமாள்கிட்ட பேசினேன். இந்த உய்யுமாறுன்னு இருக்கு பாருங்க, உய்யுமாறுன்னா உஜ்ஜீவிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா வியாக்கியாக்காரா இன்னும் அர்த்தம் பண்ணிட்டா உய்யும் ஆறு ஆறு உயர வகை ஆறு உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஆறு இருந்தது. என்னது ஆறு அப்படின்னா சரணாகுதி ஆறு தப்பம் பெருமாள் சொல்லிட்டு போயிட்டேன். உபாயஸ்து பிரபத்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் பிரமாணம். அது ஆறு அங்கத்தோட கூடினது பிரமாணம் சொல்ற. அதே மாதிரிதான் திருக்கச்சனவர்கிட்ட ஆறு வார்த்தைகள் சாதித்தார், நேர பேசினார். இப்ப நேர பேசும் பொழுது அப்ப பகவான்ட்டு கேட்கிற தேவப்பெருமானே நீ சொல்லு அப்படின்னு சொல்றேன். அவர் இவன் பார்த்து பேசுற, இவர் அவர் பார்த்து பேசுற, இந்த மாதிரி இருக்கா இல்லையா நோக்கத்துல பகவானுக்கு இருக்கே. ஆகையினால பிரத்யக்ஷம் பராக்ஷம் ரெண்டும் ஆத்மாவுக்கு உண்டு, இருந்தா கூட அது ஜடத்தத்தை கொண்டு வராது ஆத்மாவுக்கு. அதே கடாதி வஸ்துக்கள்லாம் அச்சேதனங்களை பார்க்கும் பொழுது அவைகள்லாம் ஜடமாகவே இருக்கும். அது அதனால எது இன்னொருத்தருக்கோசரமே இருக்குதோ அது பராக்ஷம். பரஸ்மா ஏவ பாஸ்மானத்தம் பரஸ்மை அப்படின்னு இருக்கணும். ஆனா பரஸ்மா ஏவன் ஏவகார ஏன்ற கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பரஸ்மைன்னு வராது, பரஸ்மான்னு சொல்லணும். அதனால பரஸ்மா ஏவ பாசமானத்தம் பராக்தம். பரஸ்மை பாசமானத்தம் பிரத்யக்ஷத்துக்கும் உண்டு, அது பராக்கா இருந்தா கூட பிரத்யக்ஷத்துக்கும் உண்டு அது. அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்ல அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அப்போ ஒரு புத்தகம் எடுத்து பிரத்யக்வம் பும்சி கேசித் ஸ்வபிஷய திஷணா ஆதாரதா மாத்ரமாஹுஹு ஸ்வஸ்மை ஸ்வேனைவபானம் ததிதி சமுசிதே தஸ்வதஸ்ஸித்தி சித்தே ப்ரத்யங் ஸ்வாபேக்ஷயாஸௌ த்வம் அயமிதிமிதஹ ஸ்வேதரைஹி ஸ்வஸ்ய ஸ்வஸ்வபுத்யா பாதம் நித்யம் பரஸ்மை ஜடம் அஜடமபி ஸ்யாத் பராகர்த்த ஏவ அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்லோகம். இது போன ஸ்லோகத்துல அகம் நிட்டு ஆத்மா பாசிக்கிறது அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ லோகத்துல ஒரே மனுஷனே தன்னை சொல்லிக்கிச்ச அகம்னு சொல்லிக்கிறான், அதே வேற மனுஷாலாம் என்ன பண்ற அவன் இவன் நீ அப்படி எல்லாம் பிரகாசிக்கிறாரு பேசுறாரு. இப்ப இது எப்படி இது? அதனால ஜடத்தமும் இருக்கு அஜடத்தமும் இருக்கு அப்படின்னு சந்தேகப்படலாமா? அச்சேதனத்தும் இருக்கு சேத்தனத்தும் இருக்கு ஜீவனுக்கு இந்த பிரத்யக் பதார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேள்வி வருது. அதனால அவன் வந்து ஜடத்தும் அஜடத்தும் ரெண்டும் சேர்ந்து இருக்குதுன்னு ஒத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆக்ஷேபிக்கிறார். அது தவறு, அது தவறு. ஏன் அப்படின்னு அவ சொல்ற பிரகாரம் பார்த்தா என்ன ஆயிடும்னாக்கா இந்த பிரத்யக்வம் அந்த விஷயத்துல ஆத்மான்னு ஒத்துக்கணும். அதே பராக் அப்படிங்கிறது அத்வைதிகம் சொல்றா பாருங்க அந்த கரணம் அப்படின்னு சொல்ற. அந்த கரணம்னா மனசு இருக்கு பாருங்க அதனுடைய ஒரு இது விகாரம் அது அந்த கரண விருத்தி சைதன்யம் அப்படின்னு சொல்ற. அந்த கரணா சின்னம் சைதன்யம் அதுதான் அகமர்த்தம். அது அனாத்மம், அது அனாத்மம் ஆத்மாவே கிடையாது. பிரத்யக்குன்ற அம்சத்தை சொல்லும் பொழுது ஆத்மா அப்படின்னு வச்சுக்கலாம். பிரத்யக்கு இல்லைன்றது வந்து அத பராக்குன்னு சொன்னாக்க அனாத்மான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அகம் சப்தத்துக்கு இப்படி ரெண்டு அர்த்தம் இருக்கட்டும் அப்படின்னா அத்வைதிகள் சொல்ற. அது சொன்னா என்ன ஆயிடுச்சுனாக்கா ஜடத்துவம் கூட அங்கீகரிச்சதா ஆயிடும், ஜடத்துவம் கூட ஆத்மாவுக்கு ஒத்துண்டதா ஆயிடும். அகமாக்கு அத மாதிரி ஒத்துக்கூடாது. பாஷகாரர் ஜிக்யாசாமிக்கு நடத்தின அதே மாதிரி ஆத்ம சித்தின்னு ஆள வந்தார், அற்புதமா சாதிச்சுட்டு போயிருக்கா. இது வந்து அகங்கிறது தான் ஆத்மா, அகமக்கம் தான் ஆத்மான்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கா. அதனால இந்த அத்வைதிகள் சொல்றதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது. அதுக்கோசரம் இப்போ ஆரம்பிக்கிறார். கேச்சு சில பேர் என்ன சொல்றா, ஆத்மாவுக்கு ஆத்மா சுயம் பிரகாசம் இல்லை, அதாவது நையாய்கன் சுயம் பிரகாசம் இல்லை வைதேகம் சொல்றான். அப்ப என்னதான் அர்த்தம், பும்சி ஆத்மாவில ஸ்வ விஷய திஷனா ஆதாரதாக மாத்திரம், ஸ்வம் ஆத்மா, ஆத்மாவை விஷயீகரிக்கக்கூடிய திஷனான ஞானம், ஆத்மாவை விஷயீகரிக்கக்கூடிய ஞானம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது இல்லை, அதுதான் பிரத்யக்தம், அதுதான் பிரத்யக்தம், அந்த ஞானம் தான் பிரகாசிக்கும், இந்த ஆத்மா பிரகாசிக்காது அப்படின்னு அவன் சொல்றாரு. ஆத்மா சுயப்பிரகாசத்துவம் ஒத்துக்கலையாக்கா அப்போ கடம் இருக்கு ஆத்மா இருக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், கடம் அதுவும் சுயப்பிரகாசம் இல்லை ஆத்மாவும் சுயப்பிரகாசம் இல்லை, கடம் எப்பொழுது ஞேயமா தான் இருக்கும் பிரமேயமா தான் இருக்கும், ஞாத்திருத்தம் கிடையாது கடத்துக்கு, அது ஞானமே இல்லையே அதனால அது வராது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அவா என்ன பதில் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணு எதுவே இல்லை, பகவத்கீதையிலேயே கீதா பாஷ்யத்துல சாதிக்கும் பொழுது ஆத்மாவுக்கும் ஞேயத்துவம் உண்டு, கடத்துக்கும் அதாவது அச்சேதனத்துக்கும் ஞேயத்துவம் உண்டு, பிரமேயத்துவம் அறிந்து கொள்ளப்படுதல் அப்படின்றது உண்டு, ஆத்மாவுக்கும் உண்டு அது மாதிரி அச்சேதனங்களுக்கும் உண்டு. அங்க எப்பிரமாணம் சாதிக்கும் பொழுது டாக்டர் இந்திரன் சுவாமி சாதிக்கிறார் ரெண்டா அத்தியாயத்துல, அதாவது அந்த அச்சேதனங்களுக்கு ஞேயத்துவம் மட்டும்தான் சேஷம், அதுக்கு ஞானமே கிடையாது. ஆனால் ஆத்மாவுக்கு ஞேயத்துவம் இருந்தா கூட ஞேயத்துவம் ரெண்டுத்துக்கும் சேதனம் அச்சேதனம் ரெண்டுக்கும் சாதாரணமானது பொதுவானது, ஆனால் ஞாத்திருத்தம் இருக்கு பாருங்க அதுதான் இந்த ஆத்மாவுக்கு முக்கியமானது, ஆத்மாவுக்கு ஞாத்திருத்தம்ன்றதுதான் முக்கியமானதுன்னு சொல்லிருக்காரு. ஆகையினால இந்த அச்சேதனத்துக்கு அச்சேதனமான கடாதிகளுக்கும் சேதனமான ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, இவனுக்கு ஞாத்திருத்தம் இருக்குது அதுக்கு ஞேயத்துவம் இருக்கு, அதுக்கு ஞாத்திருத்தமே கிடையாது இருக்கு, அதுதான் விசேஷம் அது. அதனாலதான் அகம் ஜானாமி அப்படின்ட்டு ஆத்மாதான் விவகரிக்கிறது, கடம் வந்து நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லையோ, அதனால அது இல்ல. ஆகையினால ஆத்மான்றது என்ன அப்படின்னாக்கா தன்னை அறிந்து கொள்ள உபயோகப்படுற ஞானம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆதாரமா இருக்கிறது தான் ஆத்மா, அதுதான் பிரத்யக்கு, அந்த ஞானம் தான் சுயம் பிரகாசம். அதனால ஆத்மாவுக்கு சுயம் பிரகாசம் இல்லைன்னு நையாயிக்கால் சொல்றாரு வைதேசிகா, அது தவறு, அது சுவாமி சுவாமி திரோடம் ஒப்பில்லை, ஏன்னா ஸ்ருதி விரோதம் வந்துடுது, ஸ்ருதியை கொண்டுதான் எம்பெருமானம் சாதிச்சிருக்காரு இல்லையா, அதனால தத்வத சித்தி சித்தே தது சசிய அந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வத சித்தே சுயம் பிரகாசம், சத சித்தின்னா சுயம் பிரகாசம் அர்த்தம், இன்னொன்னுத்தினால தெரியறது இல்ல, தனக்குதானே பிரகாசிக்கணும், அதனால சொப்பிரகாசத்துவ சித்தே சொப்பிரகாசத்துவம் சித்திக்கிறதுனால அது போன சுவாதிரியே அப்படி சொல்லிட்டோம் அது, அதனால ஆத்மா சுயநேய சித்தி அகமதி அப்படின்லாம் சொல்லிட்டோம் அது, அதனால சொத சித்தம் இருக்கிறதுனால அதுக்கு சுயம் பிரகாசத்துவம் உண்டு. அப்போ தர்மபூத ஞானமும் சுயம் பிரகாசம் தானே, ஞானமும் சுயம் பிரகாசம் ஆத்மாவும் சுயம் பிரகாசம், அப்ப ரெண்டுத்துக்கு என்ன பேதம் அப்படின்னு, சொஸ்மை சேனைவ பானம் தப்பு தனக்கே தன்னாலேயே அறிந்து கொள்வது, அது பிரத்யக்தம் அப்படின்னு சொல்றோம். தன்னை தானே அறிந்து கொள்வது, தனக்கு மட்டுமே அது பிரகாசிக்கும், அதுதான் பிரத்யக்ஷம்ன்றது. அது சொல்றது, அதாவது சுதோபாசனத்தை மாத்திரம் ஒன்று இல்ல, சுயம் பிரகாசத்தை ஒன்று இல்ல, அது வேற என்ன சொல்லணும், தனக்குத்தானே தனக்காகவே பிரகாசிக்கிறது. ஸ்வதஹ ஸ்வஸ்மை பாசமானத்தம் அப்படின்னு சொல்றது. அது தர்மபூத ஞானம் அப்படி இல்லையே, தர்மபூத ஞானம் அது மாதிரி கிடையாது. அது என்ன பண்றது, ஆத்மாவுக்கு வேண்டிதான் அது பாசிக்கும், தனக்கு எது ஆசிரியமா இருக்கோ அதுக்கு வேண்டி பிரகாசிக்கும் அது. ஆனால் இந்த பிரத்யக்ஷம் இருக்குதே, தனக்குத்தானே தனக்கு மட்டுமே பிரகாசிக்கிறது அது அப்படின்னு சொல்றது அது. அதனால ஸ்வஸ்மை ஸ்வேனைவ பானம் தது அப்படி இது சமுச்சிதம், அதுதான் சரி, அது அதுதான் சரி. அதே அத்வைதிகள் எல்லாம் சொல்றதெல்லாம் தவறு கிடையாது, தவறு அது. அதனால இப்படின்னு நான் எடுத்தது. இப்போ மேல கேள்வி வருது, பிரகாசம் அப்படின்றது இருக்கோ, அது அதுக்கு பலன் யாரு வருதோ, பிரகாசம் இருக்கே அந்த பிரகாசத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறவன் எவனோ அவன் தான் பிரத்யக்கு அப்படின்றது. இப்போ அதனால என்னாச்சு, நான் அப்படின்னு இருக்கேன், எனக்கு என்னுடைய ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது, அதனுடைய பலனை நான் தான் அனுபவிக்கிறேன், அகம் அகம் அகம் அப்படின்னுட்டு. அது மாதிரி தர்மபூத ஞானத்தினாலையும் நான் அனுபவிக்கிறேன், ஆகையினால அந்த பலபௌத்தா பிரகாசத்தினுடைய பலபௌத்திருத்தம் அனுபவத்துவம் யாருக்கு வருது, எனக்கு தானே வருது. அதனால நமக்கு தான் ஆத்மாவுக்கு தான் வருது, அது ஆத்மாவுக்கு வருதுனால அது சரியா போறது. தர்மபூத ஞானத்துக்கு அதுக்கு அதுவே அனுபவிக்காது, நமக்கோதான் அது பிரகாசிக்கிறது. அதனால நாம் என்ன பண்றோம், வஸ்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அந்த வஸ்துக்களுடைய ஞானம் வந்ததுன்னா அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆகையினால ஜீவாத்மாவானது பிரத்யக்கா இருக்கு, தர்மபூத ஞானம் ஆத்மா கொண்டே பிரகாசிக்கிறது, அதனால அது பராக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப உடனே இந்த கேள்வி வந்தது, நீ அவன் இவன் அத மாதிரி பிரகாச பிரயோகம் இருக்கே லோகத்துல, அந்த விவகாரத்துக்கு என்ன சமாதானம், ஏன் நான் கிரகிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்டா, அசௌ இந்த ஆத்மா சுவாபேக்ஷையோ பிரத்யக் பிரத்யக் பதார்த்தம்னா என்ன அர்த்தம், தன்னை குறிச்சுதான் அது பிரத்யக்கா இருக்கும், இன்னொருத்தரை குறிச்சு கிடையாது. தன்னை குறிச்சு அது பிரகாசிக்கும் பொழுது அகம் அப்படின்னு வருது, இன்னொருத்தரை குறிச்சு போச்சே ஸ்வம், அது மாதிரி அயம் சஹ நீ அப்படி எல்லாம் வந்துடும், அதனால வந்துடுறது. ஸ்வேதவிஸ்து வேற யாருக்கா, வேற யாராவது நம்மளுக்கு தெரிந்து கொள்ளும் பொழுது சுவஸ்வபுத்தியா அவாவாளுடைய புருஷ திருஷ்டி, அவாவாளுடைய புருஷ அந்தந்த புருஷாருடைய ஞானத்தை கொண்டு நம்மளை அறிந்து கொள்கிறார்கள், தர்மபூத ஞானத்தை கொண்டு. அப்ப என்ன அர்த்தம், ஸ்வம் அயம் அப்படின்ட்டு நிதா அத மாதிரி தெரியுது, நீ அவன் இவன் அப்படின்னு அவ பாத்துக்கிறா தெரிஞ்சுக்கிறாது, அதனால எதுவும் இல்ல, சொம் அயமிதி நிதக அந்த மாதிரி அறியப்படுகிறான். சொம் சப்தத்தினாலேயோ அயம் சப்தத்தினாலேயோ சகான்ற சப்தத்தினாலேயோ அவன் சொல்லப்படுகிறான். ஆகையினால இது பத்தியிருந்தா ஒரு தோஷமே இல்லை. அப்போ இதுக்கு இதுக்குதான் மேல ஒண்ணு கேக்குறாவா, அப்படியானாக்கா என்ன அர்த்தம், ஜடமாவும் இருக்கான்னு அர்த்தம் ஆயிடுறதே, இன்னொருத்தருக்கு எது தெரியறதோ அது ஜடம் தானே, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சா ஜடம் கட மாதிரி, கடத்தை பாக்குறோம் ஜடம்னு சொல்றோம், அத மாதிரி இது கூட பராக்கா எடுத்து அப்படின்னா கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்ற, ஜடம் அஜடம் அபி பரஸ்மை பாதம் நித்தியம் பராகர்த்தைய, ஜடமோ அஜடமோ அது இன்னொருத்தருக்கும் பிரகாசிக்கிறது, அதனால நித்தியம் பராகர்த்தம் தான், பராகர்த்தமாக இருக்காதா, பராக்தம் உண்டு. அதுக்கு வித்தியாசம் என்ன, ஜடன்றத்துக்கும் அஜடன்றத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, பரஸ்மாயேவ பாசமானத்தம் இன்னொருத்தருக்கு உண்டியே பிரகாசிக்கிறது, இன்னொருத்தருக்கு மட்டுமே பிரகாசிக்கிறதுன்னு சொன்னாக்கா அது ஜடமா இருக்கும். இன்னொருத்தருக்கும் பிரகாசிக்கும், தனக்கு தானே அது பிரகாசிக்கிறது தான் சுரூபம். இன்னொருத்தருக்கும் அவனுடைய தர்மபுத ஞானத்துல பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பராக்கம் இருக்கு, ஆனால் ஜடத்தம் இல்லை அதுக்கு. அதனால எந்த விரோதமும் கிடையவே கிடையாது. அதனால பராக்கம்ன்றது ஜடத்துவத்தை சொல்லாது, பராக்கம்ன்றது அஜடத்துவத்துக்கு கூட பராக்கம் உண்டு. ஏன் அப்படின்னா லோக அனுபவம் விவகாரங்கள் அதெல்லாம் கொண்டுதான் இருக்காது, அதனால தோஷமே இல்லை. ஆக பிரத்யக்ஷம் பராக்கம் இது ரெண்டுமே ஆத்மாவுக்கு இருக்கு. அந்த பிரத்யக்ஷம்ன்றது என்னது, தனக்கு தானே பிரகாசிக்கிறது. பராக்கம்னாக்க இன்னொருத்தர் கோசம் பிரகாசிக்கிறது, இன்னொருத்தர் கோசம் பிரகாசிச்சா கூட அது ஜடமா ஆகாது. ஏன்னா இன்னொருத்தருக்கும் பிரகாசிக்கிறது அவ்வளவுதான். அப்போ அச்சேதனங்கள்லாம் என்ன பண்ணுவோ, ஞானம் கிடையாது, வெறும் ஞேயத்தோண்டிதான் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன பகவத்கீதா பாஷ்யத்துல இருக்கு அப்படின்னு, ஞேயத்துவம் மாத்திரம்தான் அச்சேதனங்களுக்கு இருக்கு. சேதனனுக்கோ ஞாத்ருத்தமும் இருக்கு, ஞேயத்துவமும் இருக்கு, ஸ்வயம் பிரகாசத்தும் இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் சரியா இருக்கு. அதே அச்சேதனங்களுக்கு அப்படி இல்லை. அதனால ஜடத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா ஞான விரகம், ஞானமே இல்லை அதுக்கு, சைதன்யம் கிடையாது, அதனாலதான் அதுக்கு ஜடம் அப்படின்னு பேரு. பராக்கா இருக்கிறதுனால ஜடம் இல்லை, ஞானம் இல்லாததுனால அது ஜடம். அதே ஆத்மஸ்வரூபத்துக்கு தனபோத ஞானம் இருக்கு, சுரூபம் இருக்கு, அதெல்லாம் சுயம் பிரகாசமா இருக்கு. ஆகையினால இந்த பிரத்யக்ஷம் பராக்கம் எல்லாம் இருந்தால் ஜடத்துவம் வராது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். பிரத்யக்ஷம் பும்சிகேசித்து ஸ்வவிஷய திஷணானா பாரத மாத்ரமாஹு ஸ்வஸ்மை ஸ்வேனைவ பாணம் ததிதி சமுச்சிதே தஸ்வதஸ்ய சித்தே பிரத்யம் ஸ்வாபேக்ஷயாஸௌ த்வமயமிதி மிதஹ ஸ்வேதரை ஸ்வஸ்வ புத்யா பாதம் நித்யம் பரஸ்மை ஜடம் அஜடமபி கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அரியன்.